தண்டமிட்டு சொல்லிட பாரகரோகரா, தண்டவாணி நாதனுக்கு கரகரோகரா, தண்டமிட்டு சொல்லிட பாரகரோகரா, தொண்டனுக்கு தொண்டனான ரோகரா, துணை வருவான் முருகையில் அரகரோகரா, தொண்டனுக்கு தொண்டனாக அரகரோகரா, துணை வருவான் முருகையில் அரகரோகரா, அரகரோகரா சாமி அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, அரகரோகரா சாமி அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா. எட்டு வச்சு நடக்கையில் அரகரோகரா, இனிய திருப்புகழை பாடு அரகரோகரா, எட்டு வச்சு நடக்கையில் அரகரோகரா, இனிய திருப்புகழை பாடு அரகரோகரா, உச்சரித்து சொல்லிடப்பரகரோகரா, உன்னை வந்து நடத்தி வைப்பார் அரகரோகரா, உச்சரித்து சொல்லிடப்பரகரோகரா, உன்னை வந்து நடத்தி வைப்பார் அரகரோகரா, அரகரோகரா சாமி அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, அரகரோகரா சாமி அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா. தான் வந்திடுவான் அரகரோகரா, தள்ளாடி நடக்கையிலே அரகரோகரா, தாங்கிடத்தான் வந்திடுவான் அரகரோகரா, பள்ளமேடு இல்லாமே அரகரோகரா, பக்குவமாய் மாற்றிடுவான் அரகரோகரா, பள்ளமேடு இல்லாமே அரகரோகரா, பக்குவமாய் மாற்றிடுவான் அரகரோகரா, அரகரோகரா சாமி அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, அரகரோகரா சாமி அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா. ஆவேசம் பிறக்க வைக்கும் அரகரோகரா, பட்டியில கற்பகமே ஒன்னா கண்டோம், செட்டி நாட்டு ராசா வந்த பாசத்துக்கு அடிமைப்பட்டோம். பரிவளிக்கும் பண்டாரம் பாதகதி காட்டி அருள் நலம் அளிக்கும் பண்டாரம் தண்ணீரில் நீராடி மனம் அளிக்கும் பண்டாரம் பண்டாரம் ஆறாள நின்றிருக்கும் ஆறுமுக பண்டாரம் பண்டாரம்